வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் குடிவாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே நடந்து வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே நண்பா பெண் பாவை கண் வண்ணம் கள்ளம் இல்லாத பூவண்ணம் கண்டேன் சிங்கார கைவண்ணம் தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம் பந்தம் சொந்தம் இல்லாமல் வந்தது இங்கொரு வண்ணமையில் வீடு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது புன்னகையில் மயங்கினேன் சபாஷ் ஆ சத்திகரிணி சக்கரிணி சகரிணி சகரிணி புன்னகையிதழில் வடிய இனிமை வினைய வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் குடிவாழ தனவாழ குடித்தனம் புகவன்